శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది. యత్పదాంబోరుహధ్యాన విధ్వస్తా శేషకల్మషః వస్తుతాముపయాతోహం యమునేయం నమామి తం. స్తోత్రరత్నత்తில் நம்ம 12வது ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் பார்க்குற சந்தர்ப்பத்தில் இருக்கோம். அது ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டோம். ஒரே ஒரு விஷயம் அதில் பாக்கி இருக்கு. அது என்னன்னாக்க, கஸ்யாயுதாயுத கலைக கஸ்யாயுதாயுத கலைக அம்சே விஸ்வம் விசித்திர சிதசித் பிரவிபாகவத்தம். கஸ்ய அயுதாயுத சதைக கலாம்ச காம்சே அப்படின்றதாக பதம் இருக்கு. அதுக்கு அவதாரிக்க வைக்கிற இதில் வியோமாதீத்தவாதம் வியோமாதீத்தவாதம்ன்றதாக ஒரு வாதம் இருக்கு. அந்த வாதத்தை கண்டனம் பண்ணுறதுக்காக இந்த இந்த ஸ்லோகத்தினுடைய கண்டமானது வந்திருக்கு அப்படின்றதாக சாதிக்கிறேன் சுவாமி தேசிகன் தன்னுடைய பாஷ்யத்தில். அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, அந்த பங்கியை வாசிக்கிறேன், அர்த்தம் சொல்கிறேன். நனு திஷ்டத்து சமாக்கியா லிங்கம் தூ புருஷசூக்த பிரதிபாத்திய சதுஷ்பாத்மரூபம் பரிச்சின்னம் அபரிச்சின்னதையா ஆம்னானாத்து பரதத்வாத்து அவரதாம் கமயேத் இது வியோமாதீத்தவாதினா ஆகுகு என்பதாக அந்த வியோமாதீத்தவாதத்தை உபஸ்தாபனம் பண்ணுகிறார். நனு என்பதாக ஆரம்பித்து அவன் பூர்வபக்ஷி, அவன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, இந்த வாசுதேவாதி திருநாமங்களை வச்சும் நாராயண திருநாமங்களை வச்சும் தேவதா நிர்ணயம் பண்ணி நீங்கள் சாதிச்சங்கோ, இதுவரை விஷ்ணுதான் பரதத்துவம் நீட்டு அதெல்லாம் சமாக்கியா அப்படின்ற பிரமாணத்தின் கீழே வருது. சமாக்கியான திருநாமங்கள் பேர், அதாவது சுத்தி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியா அப்படின்றதாக ஆறு விதமான ஆறு பிராதம். அதில் இந்த நிர்ணாயகம், அதாவது இதுதான் தத்துவம்னு நிர்ணயம் பண்ணுறதுக்கு, இதுதான் வாக்கியார்த்தம்னு நிர்ணயம் பண்ணுறதுக்கு நிர்ணாயகமான ஒரு ஆறு ஸ்கேல் அது. ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியான்றதாக அதில் ஸ்ருதி பூர்வபூர்வசிய பிராபல்யம் உத்தரோத்தரஸ்ய தௌர்பல்யம் அப்படின்னு நியமம் ஒத்துக்கிறான். இதில் ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியில் முதல் முதல்தெல்லாம் வந்து அடுத்தடுத்ததை காட்டிலும் பிரபலம் அப்படின்னு, ஸ்ருதியானது எல்லாத்த காட்டிலும் பிரபலம். ஏன்னா நிரபேக்ஷோரவ ஸ்ருதி அப்படின்றதாக எதையுமே அபேட்சிக்காத ஸ்ருதி பிரமாணமாயிடும். ஆனால் லிங்கம் பிரமாணமாகணும்னா ஸ்ருதியை கல்பித்து பிரமாணமாகும். வாக்கியம் பிரமாணமாகணும்னா லிங்கத்தையும் ஸ்ருதியையும் கல்பித்து பிரமாணமாகும். பிரகரணம் பிரமாணமாகணும்னா பிரகரணம் என்ன பண்ணும், வாக்கியம் லிங்கம் ஸ்ருதி அதை கல்பித்து அது பரம்பரையாக பிரமாணமாகும். இப்படி ஸ்தானம் அடுத்தது, அது என்ன பண்ணும், பிரகரணம் வாக்கியம் லிங்கம் ஸ்ருதி அப்படி கல்பித்து அது பிரமாணமாகும். அப்புறம் சமாக்கியான்றது கடைசி, அது அந்த சமாக்கியான்றது தான் நாமம். அது என்ன பண்ணணும்னா, அது தான் பிரமாணமாகணும்னா ஸ்தானத்தையும் பிரகரணத்தையும் வாக்கியத்தையும் லிங்கத்தையும் ஸ்ருதியையும் கல்பிச்சு தான் பிரமாணமாகணும் அப்படின்னு நியமம் மீமாம்சைக்கால் ஃபாலோ பண்ணுறான். அப்படி தான் அது வந்து ஒரு வாக்கியத்துக்கு நிர்ணயம் பண்ணணும், அர்த்த நிர்ணயம் பண்ணணும்னா இதெல்லாம் வந்து பிரமாணங்கள் ஸ்கேல்ஸ். அதில் இப்போ என்ன ஆச்சுன்னா, இத்தனை சமாக்கியை வச்சுட்டு சொன்னீங்கோ, ஆனால் லிங்கமானது சமாக்கியை காட்டிலும் பிரபலமான பிரமாணம். ஸ்ருதிக்கு அடுத்ததே லிங்கம் தான், லிங்கம் டக்குன்னு ஸ்ருதியை கல்பிச்சு பிரமாணமாயிட்டு போயிடும். அப்போ நீங்கள் சொல்கிற சமாக்கியானது பிரமாணமாகறதுக்கு இன்னும் நாலு ஸ்தானம் கல்பிக்கணும், அது நாலு பிரமாணங்களை கல்பிக்கணும். இட் டேக்ஸ் மச் டைம். அதுக்குள்ளேயுமே லிங்கம் என்ன பண்ணணும்னா, அது ஒரு ஸ்ருதியை கல்பித்து அது பிரமாணமாயிடும். அதனால் இப்போ வந்து சீக்கிர உபஸ்திதமான சீக்கிரமாக மனசுக்கு உபஸ்திதமாகிற விஷயத்தை தான் வந்து அது பிரமாணமாக்குமே தவிர, நீங்கள் சொல்கிற சமாக்கியை எல்லாம் வச்சு நிர்ணயம் பண்ணுறது இது தத்துவத்துக்கு, இது அந்த இடத்துல நாராயணன் சொல்லியிருக்கு, இந்த இடத்துல புருஷோத்தமனை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நிர்ணயம் பண்ண முடியாதுன்னு அவள் வியோமாத்தீத்தவாதிகள் நம்மளை பார்த்து கேட்குறான். அவள் வியோமாத்தீத்தவாதிகள்னா என்னன்னாக்கா, அது ஒன்று புரிஞ்சுக்கணும். அந்த வியோமாத்தீத்தவாதிகள் அப்படின்னாக்கா அதை வந்து அதை விஸ்தாரமாக சாதிக்கிறார் வேதார்த்த சங்கிரகத்தில். எப்புனரிதம் ஆசங்கிதம் அப்படின்றதாக அங்கே ஒரு பங்கி, எவிதமஸ்மின் பிரம்மபுரே தஹரம் குண்டலீகம் பேஷ்ம தஹரோஸ்மின் அந்தராகாசா தஸ்மின் எதந்தா தடன்வேஷ்டவியம் தத்பாவ விதிஜாசிதவியம் என்றதாக அது அந்த தர்மோபதேசா அப்படின்ற இடத்துல விசாரிச்ச விஷயம். அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காருன்னா தன்வேஷ்டவியம் சொல்லி அந்த ஆகாசம் தஹராகாசத்தை காட்டிலும் அன்வேஷ்டவியமான வஸ்து இன்னொன்னு இருக்கு, தஹராகாசம் இருக்கு, அதுக்கு தஸ்மின் எதன்டா தஹரோஸ்மின் அந்தராகாஷா அப்படின்னு சொல்லி அந்த ஆகாசத்தை காட்டிலும் அந்த எது ஒண்ணு இருக்கோ அது அன்வேஷ்டவியம்னா அந்த வியோமம்னு வியோமம்னால ஆகாசம் தான், தஹரம்னால ஆகாசம் தான், அந்த வியோமத்தை காட்டிலும் அதீத்தமான ஒரு தத்துவம் இருக்கு அப்படின்னு வியோமாதீத்தவாதிகள் எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ எப்பெல்லாம் ஸ்ருதி வாக்கியம் மாதிரி ஒரு பிராமகமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதோ அப்பெல்லாம் இவா வந்துருவா வியோமாதீத்தவாதிகள். ஆமா இந்த இடத்துல சொல்லிருக்கு பாருங்க, வியோமாதீத்தமான ஒரு வஸ்து இருக்கு, ஆகாசத்தை காட்டிலும் அதீத்தமான ஒரு வஸ்து இருக்கு, ஆகாச பராயணம் அப்படின்னு சொல்ற வாக்கியங்கள்லாம் ஆகாசத்தை காட்டிலும் தஸ்மின்னு சொல்றதுனால வியோமத்தை காட்டிலும் அதீத்தமான இன்னொரு வஸ்து இருக்கு அப்படின்னு சொல்லணுமே அப்படின்னாக்கா அது கிடையாது அப்படின்னு அதை அந்த இடத்துலயே கண்டனம் பண்ற வியோமாதீத்தவாதத்தை. அந்த அந்த கண்டனமும் இந்த இடத்துல விவக்சித்தோம் நம்மளுக்கு. அந்த வியோமாதித்தவாதிகள் இப்படியாக சொல்லுகிறார்கள், சமாச்சியை தான் பிரமாணமானதுக்கு முன்னே லிங்கமானது பிரமாணமாயிடும். அந்த லிங்கம் என்னடா சொல்றதுன்னா புருஷ சூக்தத்துல இந்த ஒரு லிங்கம் இருக்கு. லிங்கம்னா என்ன அப்படின்னா லிங்கம் நாம சாமர்த்தியம், சாமர்த்திய மிக வியபேக்ஷா அப்படின்லாம் அதுக்கு வியாக்கியானங்கள் பண்றா. இப்ப சதுஷ்பாத்வம் சொல்லியிருக்கு பிரம்மத்துக்கு, என்ன சதுஷ்பாத் பிரம்ம ஷோடச கலன்றதாக அந்நியத்திரமும் சொல்லியிருக்கு. இது இந்த திரிபாத சியாமகம் திவி அப்படின்றதாக மூணு பாதம் மேல இருக்கு ஒரு பாதம் கீழே இருக்குது, அது சதுஷ்பாத நிரூபணம் பண்றது பிரம்மத்துக்கு. பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாத சியாமகம் திவின்றதாக சொல்றது. இந்த விஸ்வாபூதானி இந்த லோகத்துல இருக்க எல்லா அந்த அண்ட சராசரங்கள் எத்தனை இருக்கோ அது எல்லாம் சேர்ந்து விஸ்வாபூதானின்ற சப்தத்தினால இது ஒரு பாதம். இது பெருமாளுக்கு இன்னும் மூணு பாதம் மேல இருக்கு, மூணு கால் பாதம் மேல இருக்குன்னு சொல்றது. அப்படின்னா என்னைக்கோ ஒரு நாள்ல ஒரு நாள் அதுக்கு எண்டு இருக்குனர், அதாவது இது கால் இது ஒரு கால் பாதம் மீதி முக்கால் பாதம். அப்படின்னா என்ன சபாதத்தம் வந்துடுறது, ஏதோ ஒரு பாதம் இருக்கு. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எண்டு இருக்குன்னு தெரியுது. அந்த மூணு பாகம் முடிஞ்சிருச்சு அப்புறம் அதை தவிர வேற ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையோ அப்படின்ட்டு சதுஷ்பாத்தம்னு பரிச்சின்னத்துவம் தெரியுதுன்றோம். சதுஷ்பாத்தம் பரிச்சேதம் பண்ணிட்டு சொல்லியோ அது நாலு பாதம் தான் சொல்லிட்டு சொல்லியோ, நாலு பாதம்ன்றது பரிச்சின்னம் தானே. அப்படின்னா அர்த்தம் அளவிட முடிந்ததா பரிச்சின்னம்னு சொல்றோம். பரிச்சேதான்னா அளவு, பரிச்சின்னம்னா அளவிடப்பட்டது அப்படின்னு அர்த்தம். சோ அந்த அளவிடப்பட்டதாக கருதப்படக்கூடிய சதுஷ்பாத் பிரம்மத்தை நீங்க எப்படி பிரம்மம் அதுதான் ஜெகத்காரணபூதம்னு சொல்லுவீங்கோ, சர்வவியாபியான வேற ஒரு தத்துவம் இருக்கு இந்த இதை காட்டிலும், அதுதான் அந்த அந்த அப்படின்றதாக தஸ்மின் எதந்த ததன் வேஷ்டவியம்னு சொல்லப்படுறது அப்படின்னு அதையும் இதையும் சேர்த்துண்டு அவ பரதத்துவ பரதத்துவம் வேற ஆம்னானாத்து பரதத்துவாத்து அவரம் இது. அவரம்னா கீழே இருக்கக்கூடியது, உத்கிருஷ்டம்னு அர்த்தம் இல்லை, அவரம்ன்றதுக்கு ஆப்போசிட் உத்கிருஷ்டம். இது பரதத்துவத்தை காட்டிலும் அவரமானது கீழ் தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அர்த்தத்தை தான் இந்த சதுஷ்பாத்ன்ற லிங்கமானது சொல்றது. சோ லிங்கம் வந்து சமாக்கியை காட்டிலும் பலியசு, அதனால நாங்க இதால சதுஷ்பாத் பிரம்ம சதுஷ்பாத்வம் பிரம்மத்துக்கு சொல்றதுனால புருஷ சூத்தத்துல நாங்க இதை பரிச்சின்னமாக வைக்கிண்டு இது அவரமான பிரம்மம்னு சொல்லி உத்கிருஷ்டமான பிரம்மம் வேற ஒண்ணு இருக்கு அது நிர்குணம்னு சொல்றோம் அப்படின்றதாக இந்த வியோமாதித்தவாதிகள் வேற யாரோ இல்லை, அத்வைத்தியினுடைய ஏகதேசிகள் தான். அந்த யாரோ வியோமாத்தீத்தவாதிகள்னு ஒருத்தர் புதுசா இருக்குன்னு நினைக்கிறேன், அத்வைத்திகளை தான் அந்த பேர்ல சொல்றோம். ஏன்னா விதவிதமா அப்ரோச் பண்ணி கடைசியில அவா நிர்குணம் தான் பிரம்மம்னு சொல்றதுக்கு வரவாதான் இந்த மாதிரி ஐடியா எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அந்த வியோமாத்தீத்தவாதினா ஆகுஹு ஆகுன்னு சொன்னதுனாலே அதுல சுவாரஸ்யம் இல்லைன்றதாக தெரியுது. ஏன்னா நையாய்க்கால என்ன பண்ணுவா, நையாய் பெரிய பெரிய வியாக்கியாத்தாக்களான மணிகிரந்தத்துக்கு வியாக்கியாத்தாக்களான கதாதரன் ஜெகதீசன் அவெல்லாம் அதுக்கப்புறம் வர வியாக்கியானங்கள் எல்லாத்துலயும் என்ன பண்ணுவான்னா ஆகுஹூத்தனா அஸ்வாரஸ்யம் சூச்சிதம் அப்படின்னு சொல்லுவான். ஆகுஹூன்னு சொன்னாலே என்ன அர்த்தம், அவ சொல்றா அப்படின்னு நம்ம சொன்னா எப்படி இருக்கும், என்னமோ அவ சொல்றாப்பா அப்படின்னு சொல்றான்னு நன்னா சொன்னா நன்னா ஆகும். அது சொல்றா ஏதோ அவா அவா பாட்டுக்கு அப்படின்னு சொன்னா என்ன ஒரு வெங்கியார்த்தம் கிடைக்கிறதோ அந்த அர்த்தம் இந்த ஆகுஹூன்ற சப்தத்துக்கு சம்ஸ்கிருதத்துல வருது. இது கதையந்தி இது தே அபிப்பிரயந்தி அப்படிலாம் சொன்னாக்கா கொஞ்சம் ஒரு உத்கிருஷ்டமா இருக்கும். இது ஆகுஹு அப்படின்னாக்கா ஆகு அஸ்வாரஸ்யம் சூச்சிதம் அப்படின்னு வியாக்கியாத்தாக்கள் எழுதுவான். வேற ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு கப்புன்னு என்னடா ப்ராப்ளம்னா யார் என்ன சொல்றான்றதெல்லாம் அர்த்தம் எல்லாம் புரிஞ்சுன்னு போவோம். அதனால ஜாகிரதையா இருக்கணும், அதெல்லாம் லோகத்துல எல்லாம் இதெல்லாம் தெரியாது யாருக்கும். அவ சொல்றா அப்படின்னு அவ அந்த அந்த அர்த்தத்துல சொல்றாளா இல்லையான்னா இதை வச்சிருந்தீங்கன்னா லோகத்துல எல்லாம் விவகாரம் பண்ணிடாதீங்க. தன் நிராசாய ஆகுவித்தனேனா அஸ்வாரஸ்யம் சூசிதம், தன் நிராசாய பிரம்மருத்ராதினாம் அந்நிய, ஏன்னா இந்த பிள்ளைகள்லாம் சின்ன குழந்தைகளா இருக்கோம்லாம் ஆகுகு இது ஆகுகு ஒன்றே புரிஞ்சுருவா, இது எதையும் புரிஞ்சுக்கிறாளோ இல்லையோ அஸ்வாரஸ்யம் ஐதி சஹா ஆகுகு அத்தே ஆகுகு சஹா ஆகு சொல்லக்கூடாது இத்தி தே ஆகுகு அப்படின்னு ஆஹான்னு சொல்லணும். இது சஹா ஆஹ சௌ ஆஹத்துஹு தே ஆகுஹு அப்படின்னு சொல்லணும் பகுவசனத்தில். தே ஆகுஹு அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் அஸ்வாரஸ்யம் சொல்றதா தாத்பரியமா இவன் நினைச்சுட்டு எங்கேயா சொல்லுவான், அங்கே போயிட்டு அதுக்கு அந்த அர்த்தம் கிடைக்கிறதா இல்லையான்றதுதான் அதான் சாஸ்திரக்காரால் அங்கே இருந்தால் தானே புரியும், இல்லைன்னா அவன் சொல்றதை யாரும் இவனே பெக்க வைக்கன்னு சிரிக்கணும் வேற வழி கிடையாது. அதனால அதெல்லாம் ஜாகிரதையாக நினைப்பாங்க. தன் நிராசாய பிரம்மருத்ராதீனாம் அந்நேஷாம் சர்வவியாபக பரம புருஷைக தேச வர்த்தித்வம் வர்த்தித்வம் சாபயதி. ஸோ இப்போ அந்த வியோமாத்தீத்த வாதம்னு ஒன்று இல்லை அப்படின்றத சூச்சிப்பிக்கணும்னா இவர் இந்த ஸ்லோகத்து ரூப ஸ்லோக ரூபமாக பண்ணுற ஸ்தோத்திர ரத்னத்தில் எப்படி அதை சூச்சிப்பிக்கிறது அந்த சித்தாந்தத்தை தப்புன்னுட்டு அப்படின்னாக்கா கஸ்ய ஆயுத ஆயுத அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். தொதன்யஸ்ய கஸ்ய இது யோக்கியம், உன்னை தவிர வேறு யார் தான் இந்த விஸ்வமானது அவள் உன்னுடைய கீழே தானே எல்லாம் இருக்கு. எஸ்ய அயுதாயுத அம்ச அம்சாம்சே எந்த ஒருத்தனுடைய பத்தா ஏதோ எத்தனையோ லட்சம் பாகத்தில் ஒரு பாகத்தில் ஒரு பாகம் தான் என்ன மற்றதெல்லாம் மற்ற தேவதைகள்லாம் வச்சுக்கோங்களேன். இந்த அதை எப்படி சொல்கிறாருன்னா இன்னொரு பிரமாண வச்சனம் சொல்கிறது. பிரமாண வச்சனம் என்ன சொல்கிறதுன்னா எஸ் ஆயுதாயுதாம்சாம்சே விஸ்வசக்தி வியவஸ்திதா விஸ்வசக்தி ரியம் ஸ்திதா மேரோ மேரோ ரிவாணுரியஸ்யை தத் பிரம்மாண்டமகிலம் முனே என்பதாக ஒரு பிரமாண வச்சனம் இருக்கு. என்னன்னா யாருடைய எத்தனையோ லட்சக்கணக்கான ஒரு அம்சத்தில் ஒரு அம்சத்தில் ஒரு அம்சம்தான் இந்த விஸ்வசக்தின்னு சொல்கிறாளோ என்ன அந்த பெருமாளுடைய ஒரு சின்ன அம்சத்தினால்தான் அவர் இந்த விஸ்வத்தை தாங்கிறார். என்ன என்ன ஒரு இதை புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அந்த பணக்காரர் என்ன பண்ணார், நல்ல பெரிய ஆச்சாரிய புருஷர் சம்பிரதாயாந்திரத்த ஆச்சாரிய புருஷர் அகமதாபாத்தில் எழுந்திருந்தார். நிறைய சிஷ்யால் பாவம் தேச விதேசங்கள் இதை சொல்லணும்னா நல்லா புரியுற மாதிரி சொல்றதுக்காக சொல்றேன். அவர் ஒரு நாள் ரைடு பண்ணார், இன்கம் டேக்ஸ் ரைடு ஆச்சு. ரைடு வந்துன்னா என்ன பண்ணா ஒரு ஒரு லாரி மொத்தம் தங்கம் வெள்ளி எல்லாம் எடுத்துன்னு போயிட்டான். லாரி மொத்தம் எடுத்துன்னு போனோம். அவ்வளோ பெரிய இடம் அவருக்கு, அவ்வளோ பெரிய வைபவத்தோட இருக்கிற ஆச்சாரியம், அவ்வளோ வெள்ளி அவ்வளோ தங்கம் எடுத்துன்னு போனோடனே அவர் என்ன பண்ணார், ஒரு கேசத்தை பிச்சு போட்டு இவ்வளோதான் அவன் எடுத்துன்னு போனது எங்கிட்ட அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ஹோல் யூனிவர்ஸ் பெருமாளுக்கு ஐஸ்வர்யம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது சும்மா ஒரே சின்ன அம்சம் தான். இந்த விஸ்வசக்தின்றதே ஒரு சின்ன அம்சம் தானே பார்த்துங்களேன். அந்த மாதிரியாக இந்த விஸ்வசக்தி ரியம் ஸ்திதா மேரோஹோ இவ அனுர் எஸ்ஐ தத் பிரம்மாண்டம் அகிலம் முனி கே முனி மேருக்கு மேரூல அணு இருக்கே அது எவ்வளோ பிரச்சு, மேருனுடைய அணு பரமாணு இருக்கே அது எவ்வளோ பிரச்சோ அவ்வளோதான் இந்த ஹோல் பிரம்மாண்டம் பெருமாளுக்கு அப்படின்னு அந்த உதாரணம் வேற சொல்றது. மை சர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகனாயிரன்னுட்டு அவரே இகை கஷ்டம் ஜெகத்கிருஷ்ணம் பஷ்யாத்திய சச்சராச்சரம்ன்றதாக கிருஷ்ணன் தேர்தட்டிலேருந்து அர்ஜுனனை பார்த்து சொல்ற இந்த எல்லா லோகத்தில் இப்போ நீ பார்த்தியே அது எல்லாவற்றையும் நான் என்ன இது எல்லாம் என்னடாண்ணா என்னிடத்துல கோத்திருக்கு இதெல்லாம். மை சர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகனாயிர ஒரு நூலில் மணியெல்லாம் எப்படி கட்டியிருக்கோம் அந்த மாதிரி இதெல்லாம் எங்கிட்ட தான் ஒரு ஏகதேசத்தில் தொங்கிறது. இதை ஒரே இடத்துல நீ பார்க்கணுமாண்ணா இந்த இடத்துல நீ என்னுள்ள பார் எல்லா வஸ்தும் அப்படியே நீ பார்க்கலாம் அப்படின்னு கிருஷ்ணன் அது அர்ஜுனனை பார்த்து சொல்கிற. சச்சராச்சரம் கிருஷ்ணம் அத்திய பசிய இகை இக ஏகஸ்தம் இந்த ஒரே என்னிடத்துலயே இந்த உலகம் மொத்தம் இருக்கிறத நீ பாரு அப்படின்னு சாதிக்கிற. அதே ஒரு சமய விசேஷத்தில் யசோதையும் பார்த்தாள், மண்ணை உண்ட உடனே என்ன அந்த உலகம் உண்ட பெறுவாயின்னு பார்த்தாள். அப்போ விஸ்வானி விஸ்வாதிக சக்தி ரேகா என்ன அது வந்து அவர் அதை வர்ணிக்கிறார் யாதவாபதத்தில். இந்த ஹோல் யூனிவர்ஸ் வந்து இவர் வாயுள்ளே இருந்ததை அவள் பார்த்து ஆச்சரியப்பட்டாள் சாதிக்கிறாரு. அந்த மாதிரி பசியானி தேவ அவனும் சொல்கிறான், அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அர்ஜுனனே சொல்ற வசனம் மை சர்வம் இது இத உபநிஷத்தும் சொல்றது யஸ்மின் யௌ பிருத்திவீச்சாந்தரிக்ஷமோதம் மனசா பிராணைஷ்ட சர்வைஹி தமே வைகம் ஜானதாத்மானம் அன்யா வாச்சோ விமுஞ்சதன்னு சொல்றது. அந்த எந்த ஒரு பிரம்மத்தண்ட தியூ பிருத்திவி அந்தரிக்ஷம் இத்தியாதி எல்லா வஸ்துக்களும் ஓதப்ரோத்தமாக இருக்கிறதோ கோர்க்கப்பட்டதாக இருக்கிறதோ அந்த ஒண்ணுத்தை தெரிஞ்சுக்கோபா மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம்னு. அப்போ இந்த அத்வைதி கேட்டான் என்ன இதெல்லாம் எதில் கோத்துருக்குதோ அது ஒன்று தெரிஞ்சுட்டா பொருள்னா இதெல்லாம் மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம்னு அர்த்தம்னு அவன் ஆரம்பித்தான். இதெல்லாம் எதில் கோத்துருக்கோ அப்படின்னாலே கோத்துருக்குன்னு உடனே அது இல்லாமல் இதை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா அவன். ஆனால் அவன் ஓதப்ரோத்த சப்தங்கள் எங்கே இருக்கோ அதில் அதை வந்து இந்த மாதிரி அது விசிஷ்டமான வஸ்து தான் தத்துவம்னு புரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் இல்லை. அதனால தான் விசிஷ்டாத்வைத்தம்ன்றத வியவஸ்தை பண்ண வேண்டிய ஸ்தித்தி ஏற்பட்டது. எஸ்மின் ஜவ் இப்போ என்ன பண்ணா அதுக்கு எங்க வல்லிபுரம் சுவாமி ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம் சொல்லுவார். பூர்வபக்ஷிக்கு ஒரு உதாரணம், சித்தாந்திக்கு ஒரு உதாரணம் சொல்லி விளக்குவார். என்ன பண்ணுவார், எஸ்மின் ஜவ் பிருத்திவீச அந்தரீஷ மோத்தம்ன உடனே அவன் அத்வைத்தி கேட்டான், அது ஒண்டிதான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதுனால பிரம்ம ஒண்டிதானே தெரிஞ்சுக்கணும், இந்த வஸ்து எல்லாம் தெரிஞ்சுக்கூடாது எல்லாம் மிச்சயங்க தானே தாத்பரியம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னான், எஸ்மின் கடே புருஷேதே தமை வைக்கமானைய அப்படின்னு அவன் அந்த பாயில படுத்துட்டு இருக்கானே அந்த பாயை மட்டும் கொண்டு வானான். உடனே அந்த ஆள் அந்த ஆளை உருட்டிட்டு பாயை ஒண்டி அவன் எடுத்துன்னு வந்துட்டான். நியாயம் அவ்வளோதான் கேட்டது அவ்வளோதான் பாயோட எத்திக்கிட்டு வருவான். அது மாதிரியாக இந்த இடத்துல எஸ்மின் ஜவ் பிருத்திவீச அந்தரிக்ஷ மோத்தம் எதில் எல்லாம் சேர்ந்துருக்கோ அதை ஒண்டி எடுத்துட்டு வானாக்கா அதை ஒண்டி தானே எடுத்துட்டு வரணும், அதெல்லாம் மீதி ஜீவ் பிருத்திவி எல்லாத்தையுமா சேர்த்து எடுத்துட்டு வருது அப்படின்னு அவன் ஒரு உதாரணம் அத்வைதி கொடுத்ததாக அவர் சாதிப்பார். உடனே இவர் ஒரு உதாரணம் கொடுப்பார், இன்னொரு உதாரணம், எஸ்மின் எஸ்மின் பட்டே தந்தவஹா ஓதாஹா தமே வைக்கமானைய அப்படின்னு ஒரு உதாரணம் சாதிப்பேன். எதில் அந்த தந்துக்கள்லாம் வந்து ஓதப்பிரோத்தமாக இருக்கோ அந்த வஸ்திரத்தை கொண்டு வா அப்படின்னா அந்த வஸ்திரம் வந்து தனியாக கொண்டு வர முடியுமா? அது ஓதப்பிரோத்தமாக இருக்குன்ற ஓதப்பிரோத்த சப்தம் இந்த பக்கத்துலேருந்து போகிற நூல் அந்த பக்கத்துலேருந்து வர நூல் இது ரெண்டும் ஒரு ஓத ஒன்று புரோத அப்படின்ற சப்தத்தினால சொல்கிறது. அந்த ஓதப்பிரோத்தமான வஸ்திரத்தை கொண்டு வாங்க வஸ்திரத்தை தான் கொண்டு வரணுமே தவிர நூலோடு தான் கொண்டு வரணுமே தவிர நூலை விட்டுட்டு எஸ்மின் வஸ்திரே தந்தவஹா ஓதாஹா சமய வைக்கமானேனா வஸ்திரம் ஒண்டி தனியாக கொண்டு வர முடியாது தந்துவை விட்டுட்டு. அதை தான் இங்கே உதாரணமாக சொல்லணுமே தவிர எஸ்மின் கட்டே புருஷேத்தே தமே வைக்கமானையான்னு உதாரணமே தப்பு அப்படின்னு சாதிப்பேன். ரொம்ப அழகாக புரியும் இல்லை, அது வித்யா அவருடைய வித்யார்த்தியாக இருக்கிறதே ஒரு ஆனந்தமான விஷயம். வல்லிபுரம் சுவாமி, வல்லிபுரம் மாதாச்சார சுவாமி பரகால மடத்த ஆஸ்தான வித்வானாக எழுந்திருந்தார். பரகால சுவாமிக்கு ரங்கநாத பிரம்மத்தின் பிரயத்தின் பரகால மகாதேசிக்கு பிக்ஷாச்சின்றிருந்தார். அவரும் ஈயுண்ணி வம்சத்தை சேர்ந்தவர், அடையன் அவருடைய கவசம் பண்ணதுனால அவர் சொன்ன உதாரணத்தை ஸ்மரிச்சுக்கிறேன். பஷ்யாமி தேவான்ஸ்தவ தேவ தேகே சர்வாஸ்ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மாண மீசம் கமலாசனஸ்தம் இத்தியாதிபிஹ பகவத் ஸ்வரூபைக தேசே விக்ரஹிக தேசே ச விஸ்வஸ்தி திருச்சதே. த ஹோல் யூனிவர்ஸ் இருக்கே அது வந்து இட் இஸ் இன் ஹிம் அப்படின்றத பஷ்யாமின்னு அர்ஜுனன் சொல்றான். நான் இதெல்லாம் பார்க்கறேன், அங்க தேவதைகள்லாம் இருக்கா, ஹே தேவதேவ அங்க தேவதைகள் இருக்கா, அவளை பார்க்கறேன், பூத விசேஷங்கள்லாம் சேர்ந்துருக்கு அங்க பாக்கிறேன், பிரம்மனை சதுர்முக பிரம்மாவை பார்க்கறேன், ஈசம் சிவனை பார்க்கறேன், கமலாசனஸ்தம் என்ன பிரம்மாண ஈசம் கமலாசனஸ்தம் கமலத்துல ஏற்றிருக்கிற அந்த பிரம்மாவை பார்க்கறேன் இத்தியாதி ஈசம்னா சிவன் இல்லை இந்த இடத்துல, அதே பிரம்மனுக்கே ஈச சப்தமும் சொல்லியிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா கமலாசனஸ்தம்ன்ற விசேஷமும் அவருக்கு தான் வரும் இல்லையா. இத்தியாதி பகவத் ஸ்வரூபைக தேசே விக்ரஹிக தேசே ச விஸ்வஸ்தித்தி ருச்சதே. ஹோல் யூனிவர்ஸ் அவருடைய விக்கிரகத்தினுடைய ஏகதேசமா இருக்கு. அதா விஷ்ணோரேவ சர்வ வியாபித்வம் ருத்ராதேஷ ததேக தேசவர்த்தித்வம் சித்தம். ருத்ரன் முதலாளவர்கள் அந்த விஷ்ணுனுடைய ஏகதேசத்துல இருக்கா அப்படின்னு தெரியறது அதுதான் இங்க எத்தியாயுத சதைக கலாம்சகாம்சே விஸ்வம் விசித்திர சிதசித் பிரபிபாக விரத்தம் என்பதாக ஆள வந்தார் சாதிக்கிறார். தபசா இன்னொரு பிரமாண வசனங்கள்லாம் சொல்ற, தபசா அதோஷிதேன இவ விஸ்வரூபேன விஷ்ணுனா ஸ்வபார்ஷ்வே தட்சிணே சம்போ நிவாச பரிகல்பிதஹ ஏவம் ஸ்வவிக்ரஹாம்சேஷு ததன்யாபி தேவதாஹ நிரங்குஷ ஸ்வதந்த்ரேண ஸ்ரீதரேண நிவேசிதாஹ. தபசா தோஷித்தேனைவ விஸ்வரூபேன விஷ்ணுனா, தபஸ்னால சந்தோஷப்படுத்தப்பட்ட விஷ்ணுவனால் விஸ்வரூபியான விஷ்ணுவனால் சோ பார்ஸ்வே தட்சிணை தன்னுடைய ஒரு தட்சிண பார்ஸ்வத்துல அதனாலதான் தட்சிணாமூர்த்தின் பேர் போல பார்ஸ்வே தட்சிணை சம்போகோ நிவாசா பரிகல்பிதா அவருக்கு ஒரு வாசத்தை பரிகல்பனம் பண்ணார் அப்படின்றதாக பிரமாண வசனம் சொல்றோம். அதே மாதிரி ஏவம் சோ விக்கிரகம் சேஷு தன்யாபி தேவதாக அந்த சிவனை காட்டிலும் மற்ற தேவதைகள்லாம் கூட தன்னுடைய விக்கிரகத்தினுடைய ஒரு அம்சத்துல நிரங்குஷஸ்வதந்திரேன தன்னுடைய நிரங்குஷமான சுவாதந்திரியுடைய பகவானால் ஸ்ரீதரேன நிவேசிதாக he kept all the other deities also besides him abdinar beside him nar purusha suktepi purusha evedagam sarvam ityadibhi aparichinnatvam siddha modale aparichinnatvam dhan siddham aidte purusha evedagam sarvam nitu adiketa vardhan inga chatushpatra vachanatla ni nirvaham pannanum chatushpatra adu the whole என்னெல்லாம் இந்த ஹோல் யூனிவர்ஸும் சேர்ந்து சதுஷ்பாத்னு சொல்லி அதுல மூணு அம்சம் அப்படின்னு சொல்ல வந்ததே தவிர அது பரிச்சின்னம்னு சொல்ல வரல. வாட் எவர் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் திஸ் வேர்ல்ட் ஆஸ் கிரியேட்டட் பை லார்ட் விஷ்ணு தட் ஹோல் இஸ் இஃப் டேக்கன் ஆஸ் 100% தட் அகெயின் சதுஷ்பாத்வம் சொல்லி அது ஒரு விபாகம் சொல்றதுக்கு அது அவ்வளோ இருக்குவா மேல மேல அதை சொல்லச்சு என்ன பண்றேன்னா மேல எண்ட்லெஸ்ன்னு தான் சொல்றா அது மேல எண்டு இருக்குன்னே சொல்லலை. ஏன்னா இந்த பூமிக்கு கீழே அனந்தமா போயிட்டு இருக்கு மேல இதுக்கு ஒரு எண்டு இருக்கு இதுக்கு மேல யூனிவர்ஸ் எப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிச்சு மேல சுத்த சத்துவம் ஆரம்பிச்சாட்டு அந்த சுத்த சத்தத்துக்கு அப்புறம் எண்டே கிடையாது அது சுத்த சத்துவம் எங்கடா முடியும்னா அது எண்டு இல்லைன்னு சொல்றான். அதனால அபரிச்சின்னத்துவம் தான் தெரியறதே தவிர பரிச்சின்னத்துவம் தெரியலை. புருஷ ஏவேதகம் சர்வம் இதற்கும் சர்வம் வாட் எவர் வி ஆர் ஏபிள் டு சி த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் ஒன்லி புருஷா அப்படின்னு சொல்றது. தத்ர தத்ர பரிச்சின்னத்வோக்தி நாம் தூ எங்கன்னா பரிச்சின்னமா ஒரு இந்த சதுஷ் பாத்திர நீங்க எடுத்த இடமா இருக்கட்டும் இல்ல அர்பகௌகஸ்தத்தை சொல்ல ஹிருதய குகையில பெருமாள் எழுதிருக்காருன்னு சொல்றது அந்த ஹிருதய குகை எவ்வளவு பெருசோ அவ்வளவுதானே பெருமாள் இருக்குன்னு அங்கேயே சொல்றது யாவான் பாயம் ஆகாஷா தாவான் ஏஷா அந்தர் ஹிருதய ஆகாஷா எவ்வளவு பெருசோ இந்த வெளியில இருக்க ஆகாஷம் அவ்வளவு பெருசுதான் உள்ள இருக்கிற ஆகாஷம்ன்றது அது என்ன புரிஞ்சுக்க முடியுமானா புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா அதுல கேள்வி கேள்வி இத்தனை உண்டுதான் பெருமாள் எழுதிருக்காருன்னு நினைக்கக்கூடாது. அங்குஷ்ட மாத்திர புருஷோ அங்குஷ்டஞ்ச சமாசித்தான்னு இருக்கு இன்னொரு ஸ்ருதி அந்த மாதிரி ஸ்ருதி எல்லாம் எடுத்துட்டு பரிசீலனத்தோ உபதேசம் இருக்கே அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு ஒரே இடத்துல நிர்வாகம் பண்ணியிருக்கேன் அந்த சூத்திரக்காரர் அர்ப கௌகஸ்துவா தவ்யபதேசாச்சனேச்சேந்தாயத்வா தேவம் வியோமவச்ச அப்படின்னு சாஸ்திரிக்கார் அபிவியக்தேரித்தி ஆஸ்பரத்தியா அல்பஸ்ருத்தேரிச்சே ததுத்தம் பிரத்யபேட்சையாத் மனுஷியாதிகாரத்வாத் புத்தியர்த்த பாதவத்து அனேன சர்வகதத்துவம் ஆயாம சப்தாதித்யான்ற இத்தனை சூத்திரங்கள்ல இந்த பரிசீனத்துவ உபதேசம் பெருமாளுக்கு வந்தா அதுக்கு என்ன தாத்பரியம்ன்றத அங்க நிரூபணம் பண்ணியிருக்கார். அர்பகௌகஸ்வாத்ன அவர் சின்ன இடம் தன் குழந்தை இடம் குழந்தையுடைய இடம் சாதிப்பார் அர்பக சப்தம் எதுக்கடா போட்டார் அதை விட அர்பக சப்தத்தை விட்டுட்டு போதா அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு சின்னதா இருக்கு சூத்திரக்காரர்னா என்ன சூச்சனா சூத்திரம் தானே அல்பாட்சரம் அசந்திக்தம்னு சூத்திரம் எப்படி இருக்கணும்னா இருக்கிறதுக்குள்ள கம்மியான அக்ஷரங்களோட இருக்கணும்னு சூத்திரத்தினுடைய லட்சணம் சொல்றவர் எதுக்கு அர்பக சப்தம் போட்டார் போட்டான்னு ஒரு சப்தம் போட்டுக்கலாமே அப்படின்னாக்க டிம்பகா இருக்கு அர்க்கஹான்னு இருக்கு இன்னொரு பதம் இதெல்லாம் இருக்கே குழந்தைன்ற வாசகமான சப்தங்கள் இருக்கே அதெல்லாம் விட்டுட்டு எதுக்குடா அர்பக சப்தம் போட்டார்னா அர்பகான்னாக்க அர்பக ஓகஸ்வாத்த என்னுடைய குழந்தையோட இடம் அப்படின்ற அர்பக சப்தம் அனுப்பி அல்பான்னு சொல்லியிருக்கலாம் அது அது அது போத்தகாலாம் வேண்டாம் அர்பக சப்தம் போட்டதுக்கு பதில் அல்ப அப்படின்ற சப்தம் போட்டிருக்கலாம் இல்லையோ அல்பன்றது ரெண்டு எழுத்து அர்பகன்றது மூணு எழுத்து அல்பன்றது சந்தியக்ஷரம் ஒன்னா சேர்க்கறதுனால அல்பன்றது ரெண்டு அக்ஷரம் ஆச்சே அல்பகோ அல்பௌ கஸ்வா அல்பௌ கஸ்வா தத்ய பிரதேசாச்சன் போட்டிருக்கலாமேன்னு கேட்டாக்க அப்ப தன்னுடைய குழந்தையினுடைய இடம் அப்படின்றதுக்காக அவர் எழுதிருக்கார் அப்படின்னு நிசாயத்வா அது அப்பதான் அவர் தியானம் பண்றதுக்கு ஈஸியா இருப்பார் அப்படின்றதுக்காக இங்க சின்னதா ஒரு சுரூபத்தை எடுத்திருந்தாருனா நம்மளுக்காக அவருக்கு பரிசின்னத்துவத்தை சொல்றீங்களே நீங்க ஏன்னா ஐயோ பாவம் நம்மளுக்காக வந்து உட்காண்டார்னா இந்த ஹிருதய குகையில அவரையே இத்தனை உண்டுதான் அப்படின்னு நினைக்கிறது அதனால சுவாமி தேசிகன் அழகா வரதராஜன் சாஸ்திரத்தை சாதிக்கிறார். ஏதோ அவதாரங்கள்லாம் எடுத்து ஒரு மாதிரியா நம்மளெல்லாம் காப்பாற்றலாம்னு நினைச்சா அது வராக அவதாரத்துல அது வராக ரோட்ல போட்ட வராகத்தை பார்த்து பெருமாளுடைய அவதாரம்னு நினைக்கிறோம் அந்த அந்த அளவுக்கு நீச்சமா இவாள்லாம் பிஹேவ் பண்றா அவரே வருத்தப்படுறதா சாதிக்கிறேன். அங்க இதுல வந்து கீதையில தானே வருத்தப்படுறார் என்ன எத்தனையோ ஜென்மாவை நான் எடுக்கிறேன் பகவன் என்ன நிறைய தேகங்கள் எடுக்கிறேன் ஆனா மனுஷா என்ன பண்றா அதுதான் நானும் தெரிஞ்சுன்றா அப்படின்னு கஷ்டப்படுறார். அதனால அந்த நிச்சயத்வாதயம் யோம வச்ச அந்த உதாரணத்தை சொல்றது. எப்படி ஆகாசம் வெளியில இருக்க ஆகாசம் பெருசோ அந்த மாதிரி உள்ளேயும் ஆகாசம் பெருசுதான்னு புரிஞ்சிடும். அபிவியக்தேரித்யாஸ்மரத்யா இத்தியாதி சூத்திரங்கள் எல்லாமும் அந்த பரிச்சின்ன வியபதேசத்துக்கான எல்லா விதமான ஆர்குமெண்ட் வந்ததுன்னா அதுக்கு உத்தரங்களை சொல்லிருக்கார். புத்தியர்த்த பாதவத்து அதெல்லாம் ஒரு புத்திக்கு ஆரூடமாகணுன்றதுக்காக விஷயமாகணும், இல்லைன்னா ரொம்ப பெருசுனா எப்படி மேட்டர் ஆகணும், எப்படி புரிஞ்சுக்கிறது. அதனால புத்தியில ஆரோகணம் ஆகிறதுக்காக பாதவத்து பாதவத் வியபதேசா வசுதா பாதம்னு அர்த்தம் இல்லை, பாதவத் வியபதேசா அப்படி அனைவரும் சர்வகதத்துவம் ஆயாம சப்தாதி ஆயாமாதி சப்தங்கள்லாம் இருக்கு. அதனால சர்வகதம் தான் தெரியுதே தவிர பரிச்சின்னம் இல்லை என்று சூத்திரி தது உபாத்திய அவச்சேத நிபந்தனத்துவம் அது எந்த இடத்துல தான் வந்து ஏழ்ருக்கோ அந்த உபாதி அவச்சேதேன அதுக்கு ஒரு ஆகாரம் சொல்றாளே தவிர ஹிருதயத்தில் இருக்கிறவர் அங்குஷ்ட மாத்திர புருஷான்னு சொல்றோம். மகாபுருஷஸ்யைவ சர்வ வியாபித்வம் ஸ்தாபிதம், ஆனா வஸ்துதா மகாபுருஷன் தான் சர்வ வியாபியானவன் அவன் தான் அப்படின்னு ஸ்தாபிச்சதுனால வியோம அதீதமான ஒரு வஸ்து இருக்குன்னு சொல்றதுக்கு அவகாசம் இல்லை. அத்த அயுதாயுத இத்தியாதி அம்ச கிளிப்தி சங்கியாத பிரம்மாண்ட தது ஆவரணாதி மகத்தர விபூத்தியாசிரய பிரதேச அதிரிக்த விபூத்தியந்தராசிரய அபரிமித ஸ்வரூப வைபவ சூச்சனார்த்தா அயுதாயுதாதி அம்ச கிளிப்தி எதுக்கா இந்த அயுதாயுதாதி அம்சங்கள் அது அவ்வளோ உள்ள ஒரு அம்சம் தான் எதுக்குதான் சொன்னார்னா எண்ணற்ற உலகங்கள் இருக்கு. சங்கியாத பிரம்மாண்ட ததாவரணாதி மகத்தர விபூத்தியாசிரய பிரதேச அத்திரிக்த நாம் இதுவரை கணக்கு பண்ணியிருக்கிற எத்தனை விபூத்திகள் பிரம்மாண்டங்கள் இருக்குன்னு கணக்கு பண்ணியிருக்கோமோ இல்லை எத்தனை கணக்கு பண்ண போகிறோமோ என்ன எத்தனை கேலக்சி இருக்குன்னு கலெக்ட் பண்ணுறோமோ எத்தனை கேலக்சி இருக்குன்றதாகவும் அதை சுற்றி எத்தனை அது உள்ள எத்தனை அண்டங்கள் இருக்குன்னுலாம் கேல்குலேட் பண்ணாலும் கூட அதை காட்டிலும் தாண்டியும் இன்னும் இருக்குன்னு சொல்கிறதுக்காக இந்த ஐதாயுதாய் அப்படின்ற பிரயோகம் ஐதாயுதாம் வியம்ச கிளிப்திஹி அவ்வளோ தூரம் எதுக்கு சுவாமி சொல்லணும். ஓ த ஹோல்னா முடிஞ்சு கொடுத்தேன்னா நாளைக்கு நீ எல்லான்னு எத்தனை எல்லான்னு சொல்லுவேன்னு தெரியாதே. இப்போ ஒரு பத்துன்னு சொல்லுவேன், நாளைக்கு ஒரு இன்னொன்று நாலு கண்டுபிடிச்சி 14 லோகம் இருக்கு, 14 லோகம்னா அதோட நிறுத்தின்றோம். இன்னும் நிறைய இருக்கு, எண்ட்லெஸ்ஸாக இருக்குன்னு தெரியறதுக்காக இதை சாதிச்சார். ஏதேன பிரதி பிரம்மாண்டம் பிரம்மருத்ராதீனாம் இத்தரேத்தரா அனபிஜத்வாதிகம் அப்படி சூச்சியதே. இது இதனால என்னதான் சூச்சித்தம்னா ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கும் ஒரு பிரம்மா இருக்கார், ருத்ரன் இருக்கார். அந்த மாதிரி அநேக ருத்ராளர்கள் இருக்கா, அநேக பிரம்மாக்கள் இருக்கா, சத்துர்முக பிரம்மாக்கள் இருக்கா, ஒருத்தர் இன்னும் தெரிஞ்சுக்கவே இல்லை அவளே. இத்தனை எத்தனை அனபிஜத்துவம் இதெல்லாம் இதுல இருந்து ஜோதிக்கமா இருக்கு சூச்சியது. கசியத்யாதினா மகிமைக்க தேச அதிஷ்டேயத்துவம் வா விவட்சிதம். எந்த கசிய எந்த ஒரு மகிமையினுடைய ஏகதேசத்துல இதெல்லாம் இருக்கோன்றது விவட்சிதம். அவர் எங்க சாதிச்சிருக்காருன்னா விஷ்டப்யாக மிதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன கிருதோ ஜகத்து இத்தியத்திர அபாஷியத்தை அவரே சாதிச்சிருக்கார். இதெல்லாம் வியாபிச்சு ஒரு சின்ன அம்சத்தினால நான் வியாபிச்சிருக்கேன், என்னுடைய மற்ற அம்சங்கள்லாம் நிறைய இருக்கு. மஹிம்னஹா ஐதாயுதாம்சேன விஷ்டவியாகம் அவஸ்திதான்னு வியாக்கியானமும் பண்றார் பாஷ்யக்காரர். என்ன வியாக்கியானம் பண்றார், இத்தியத்திர அபாஷியத்தைன்னா அர்த்தம் இத்தியத்திர பாஷ்யக்காரைக்கு இத்த முக்தம்னு அர்த்தம். அபாஷியத்தைன்ற சப்தத்தினாலே இது பாஷ்யக்காரர்னு அர்த்தம். ஏன்னா இது பிரகீதம் இது கீதம்னு சொன்னா கீதையில கிருஷ்ணன் சொல்றாருன்னு அர்த்தம். இது கீதம்னு எழுதுவா, இது பகவதா கீதம், இது பகவதா பாஷ்யக்காரேன பாஷிதம், இது அபாஷ்யத்தை பேசிவ் வாய்ஸ் இது எத்திர அபாஷ்யத்தைன்னா பாஷ்யத்துல அந்த கீதா பாஷ்யத்துல இந்த மாதிரி சாதிச்சிருக்கார். மக மஹிம்னஹா மம மஹிம்னஹா இது யார்தான் வழி காமிச்சாருன்னா இந்த ஸ்லோகம் தான் வழி காமிக்கிறது. ஐதாயுதாம்சேன விஷ்டப்பி அகம் அவஸ்திதா அப்படின்னு பாஷ்யக்காரர் எழுதுறதுக்கு மூலம் என்னன்னா இங்க ஐதாயுதாய் அம்ச கலை கலாம்சே விஸ்வம் சித்திர சிதசித்திர விபாக விரத்தம் அப்படின்னு சாதிக்கிற இந்த வசனம் தான் அவருக்கு அதுக்கு பிரமாணமாச்சு. தத்ரைவ அதே அதே பாஷ்யத்திலேயே எஸ்யாயுதாயுதாம்சாம்ச இத்தியாதிக்கம் உதாகதம். இப்ப இதுக்கு முன்ன நம்ம எடுத்தோமே எஸ்யாயுதாயுதாம் எஸ்யாயுதாயுதாம்சாம்சே விஸ்வசக்திரியம் ஸ்திதான்ற வசனங்கள்லாம் எடுத்தோமே அதுவும் அங்கேயே பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்க. விஸ்வம் கிருஷ்ணம் காரிய ஜாத்தம் விஸ்வம்னா என்ன எடுத்துக்கணும்னா அவருடைய அவர் பண்ண காரியங்கள் அவரால் உண்டாக்கப்பட்ட எல்லா காரியமும் அந்த விஸ்வசப்தத்தினால இருக்கணும். சாதாரணமாக விஸ்வசப்தத்துக்கு எல்லாம்னு அர்த்தம், விஸ்வசப்தத்துக்கு உலகம்னு அர்த்தம் நாமளா நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு முன்ன அதுவும் உண்டு. ஆனா அது தவிரவும் இன்னொரு அர்த்தம் இருக்கு, சர்வ விஸ்வ கத்தர கதமை அப்படின்றதாக சர்வநாம சப்தங்களை சொல்லச்ச சர்வாதீனி சர்வநாமானின்ட்டு அங்க விஸ்வசப்தத்தையும் சேர்த்திருக்காரு. அது விஸ்வசப்தத்துக்கு என்ன அந்த இடத்துல அர்த்தம்னாக்க த ஹோல் யூனிவர்ஸ், அது ஹோல்னு அர்த்தம், நாட் ஒன்லி யூனிவர்ஸ் எல்லாம் அர்த்தம். சிதஜித் பிரவிபாக சேத்தனா சேத்தனையோ பிரகிருஷ்டம் வைஷமியம் சேத்தன அச்சேதன் இதுல என்ன விஷயம்னா சிதச்சித் பிரவிபாக விட்டம்னு சாதிக்கிறேன். சிதச்சித் பிரவிபாகம் என்ன சேத்தனன் வேற அச்சேதனன் வேற, அது ரெண்டுத்துக்கும் நிறைய வைஷமியம் இருக்கு. அச்சேதனத்துக்கு லட்சணம் வேற, சேத்தனத்துக்கு லட்சணம் வேற. இவன் அது ஞானாசிரயமான வஸ்து, அது ஞானம் கிடையாது. அந்த பிரவிபக்தமான சேத்தனம் அச்சேதனம் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது இந்த விஷ்வம் சிதச்சித் பிரவிபாக விருத்தம் என்று. தஸ்ய விசித்திரத்துவ விசித்திரத்துவம் ஆச்சரியத்துவம் அவாந்தர விசேஷோவா, அதாவது இதுல வைஷமியம் என்னன்னா அது விசித்திரமானது ஆச்சரியமானது சேத்தன சக்தின்றது, இது ரெண்டுத்துக்கும் அவாந்தர விசேஷங்கள்லாம் இருக்கு, இது வேற அது வேறன்றதுக்கு அதெல்லாம் இந்த இடத்துல விவக்ஷிதம். தேவ மனுஷியாதி ரூப பேதேன தத்த தனுகுண ஞான சுகாதி பேதைஷ்ட சேத்தன பிரவிபாக. சேத்தனன் எப்படின்னா தேவ மனுஷியாதி பேதங்கள் இருக்கு, அதுக்கு அனுகுணமான ஞானம் இருக்கு, சுகம் இருக்கு. மனுஷனுக்கு இவ்வளவு சுகம், தேவதைகளுக்கு இவ்வளவு சுகம் அப்படி இருக்கு. மனுஷனுக்கு என்ன சுகமோ அதை காட்டிலும் சேத்தனா இருக்கிற பசுகள் பக்ஷிகள் அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் குறவு. இப்படி சேத்தன விபாகங்கள் இருக்கு, சுக தாரதமியம் இருக்கு, ஞான தாரதமியம் இருக்கு, தேவ மனுஷாதி ரூபேன இருக்கிற சேத்தனங்களுக்கு. அச்சேத்தன பிரவிபாகஸ்து பூதேந்திரியாதி ரூபேன போக்ய போகோபகரணாதி ரூபேன. அந்த இந்திரியமா இருக்கு சில சமயத்துல இந்த அச்சேத்தனமானது, போகோபகரணமான சரீரமா இருக்கு, இதெல்லாம் அச்சேத்தன விபாகங்கள். சச்ச நிர்பாதைகி பிரத்யக்ஷ அனுமான ஆகமே யதாசம்பவம் பிரத்யேதவியா. இதெல்லாம் நீங்க வந்து தோஷமில்லாத நிர்பாதைகி வாதம் இல்லாம இருக்கக்கூடிய பிரத்யக்ஷ அனுமான ஆகமங்களால இதெல்லாம் நீங்க நன்னா தெரிஞ்சுக்கலாம், அதை தெரிஞ்சுக்க முடியும். பிரத்யேதவியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏவம் பிரவிபாகேன விருத்தம் யசாவஸ்தித வியவஸ்தித ஸ்வரூப ஸ்திதி வியாபாரவர்த்தையா நிஷ்பன்னம் இத்யர்த்தம். இதெல்லாம் இந்த பிரவிபாகங்கள்லாம் வியவஸ்தித ஸ்வரூபஸ்திதி, பெருமாளுடைய வியாபாரங்கள்லாம் எப்படிலாம் இருக்குன்னா அவருக்கு வியவஸ்திதமான ஸ்வரூபம் இருக்கு, அவருக்கு வியவஸ்திதமான வியாபாரங்கள் இருக்கு. இது சேத்தனா இருக்கணும்னா சேத்தனன் இப்படி இருக்கணும், அச்சேத்தனெல்லாம் இந்த மாதிரி இருக்கணும். இதனுடைய சுபாவம் இது, இது பரோபகார அர்த்தமாகவே இருக்கிறது அச்சேத்தனம். சேத்தனன்றவன் அதனால தன்னை தான் பலன் பெற்று அதன் மூலமாக பரமாத்ம பரியந்தமான ஐஸ்வர்யங்களை அனுபவிக்க தகுந்தவன் சேத்தனன் என்ற இந்த விபாகங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பகவத தீனமானது, பகவத தீனமாகவே நிஷ்பன்னமானது என்பதை தெரிந்து கொள்ள முடிவதாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கா சிதச்சித் பிரவிபாக விருத்தம்னு சாதிச்சுட்டார். சித்து வேற சித்து வேறன்றதான் பிரவிபாகம் வைஷமியத்தை சொல்றதுக்கு. விருத்தம்னு சொன்னதுனால அதனுடைய நேச்சர் என்ன, அதனுடைய சுபாவம் என்ன, அதனால என்ன பிரயோஜனம், அதெல்லாம் சொல்ற சப்தம் விருத்த சப்தம். இதெல்லாம் நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு சேத்தனா சேத்தன விபாகங்களை ரகசிய திரேயத்தையும் சேத்தனன் அச்சேத்தனன் ஈஸ்வரன் இது ரெண்டுத்துக்கு நியாமகனா இருக்கிறது ஈஸ்வரத்துவம். இதுதானே கடைசியில போன ரகசிய திரேயம்னு சொல்றோம். அதனால சேத்தனா சேத்தன ஈஸ்வர விபாகங்கள் இந்த இடத்துல தத்துவேனைய ஸ்தித சிதி ஈஸ்வர தத் சுபாவ போதாபவர்க ததுபாய கதி ருதாரஹாசம் தர்சயன் நிரவிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. என்ன ஏற்கனவே சாதிச்சார் அந்த பராசரன் தான் சிதசித் விபாகம் பண்ணார்னு இவரும் பண்ணி காமிக்கிறார். சேத்தனன் என்ன அச்சேத்தனன் என்ன ஈஸ்வரன் என்னன்னு இங்க காமிக்கிறார். இப்படி ரகசிய பிரயாசங்களும் இங்கேருந்து தான் நம்மளுக்கு சம்பிரதாயம் மூலமா வந்து சுவாமி தேசிகனால விஸ்தரிக்கப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகம் மூலமாக. நாம சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிச்சுக்கிறேன். அடுத்த ஸ்லோகம் நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல ஆரம்பிக்கிறேன். பெருமை இங்க சொல்லி வைக்கிறேன். வேதாபஹார குரு பாதக தைத்திய பீடாத்யா பத்மோசன மகிஷ்ட பல பிரதானை கோன்ய பிரஜா பசுபதி பரிபாதிகஸ்ய பாதோதகேன சசிவஸ்வசிரோதுருதேன. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தாசன்.